பூமலர்ந்த வேளையிலே பூமலர்ந்த வேளையிலே கண் திறந்த வெள்ளிலவே பூமலர்ந்த வேளையிலே கண்டிறந்த வெள்ளிலவே ராசாத்தி உன்னை காணாம விழி தூங்கலையே சின்ன ரோசா பூவோ சிரிப்ப மனம் மறக்கலையே ஏ ராசாத்தி உன்னை காணாம விழி தூங்கலையே சின்ன ரோசா பூவோ சிரிப்ப மனம் மறக்கலையே கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த அது இருந்திருந்தா இந்த நில வந்திடுமா நமக்கு பூவத்தான் பூக்க வைப்பான் பூக்கு முன் தீல போட்டிடுவான் வானில பறக்க வைப்பான் பறக்கு முன் சிறகத்தான் ஒடிச்சிடுவான் கோபம் கொண்டு மனுஷன் செஞ்சா கோர்ட்டுக்கு நாம் போயிடலாம் ஆண்டவனே கோபம் கொண்டா யாரிடம் நாம் கூறிடலாம் ஆண்டவனே கோபம் கொண்ட யாரிடம் நாம் கூறிடலாம் ராசாத்தி உன்னை காணாம விழி தூங்கலையே சின்ன ரோசாப்புவோ சிரிப்ப மனம் மறக்கலையே ஏ ராசாத்தி உன்னை காணாம விழி தூங்கலையே சின்ன ரோசாப்புவோ சிரிப்ப மனம் மறக்கலையே இதயம் நமக்கென காத்திருக்கும் ஆனந்தம் பாடு என்று இதயம் ஆசையில் பூத்திருக்கும் காதல் கொண்ட உள்ளமெல்லாம் வாழ்கவென்று வாழ்த்து சொல்லும் கண்மணிய நம் இதயம் வானத்திலே பறந்து செல்லும் கண்மணிய நம் இதயம் வானத்திலே பறந்து செல்லும் ராசாத்தி உன்னை காணாம விழி தூங்கலையே சின்ன ரோசாப்புவோ சிரிப்ப மனம் மறக்கலையே என் ராசாத்தி உன்னை காணாம விழி தூங்கலையே சின்ன ரோசாப்புவோ சிரிப்ப மனம் மறக்கலையே